ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் தசமஹ ஸ்லோகஹ. தாரத்வம் யஸ்ய சம்ஸ்தானே சப்தே ச பரிதிருஷ்யதே பிரபோஃ பிரஹல்ணேந்திரஸ்ய பாஞ்சஜன்யஸ்ய பாதுவஹ. பாத்து க்ரியாபதம், லோட்லகாரம், பிரதம புருஷஹ ஏகவசனம், காப்பாற்றட்டும், உங்களை காத்தருள வேண்டும். யார், யாரை? வஹ, வஹ பாத்து. யுஷ்மான் வஹ, த்விதீயா விபக்தி பகுவச்சனம். யார் காப்பாற்ற வேண்டும்? பாஞ்சஜன்யஹ, எம்பெருமானுடைய சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பெயர். சங்கத்துக்கு சங்கஹன்னு சஹ பாஞ்சஜன்யஹ வஹ பாத்து. அந்த பாஞ்சஜன்யமானது உங்களை காப்பாற்றட்டும். அந்த பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு உங்களை காப்பாற்றட்டும். மிச்செல்லாம் அந்த சங்குக்கு விசேஷணங்கள். யாருடைய சங்கு? பிரபோஹோ. பிரபோஹோன்றது குருஹோ மாதிரி ரூபம். பிரபுன்ற சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பிரபுவினுடைய, சக்கரத்தாழ்வாருடைய. இங்கே சக்கரத்தாழ்வார் தான் பிரபு. ஸ்ரீ சுதர்ஷன ஆழ்வாருடைய அந்த பாஞ்சஜன்யம் உங்களை காப்பாற்றட்டும். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷனம் பிரஹரணேந்திரஸ்ய. பிரஹரணம்னா ஆயுதம். பிரஹரணானாம் இந்திரஹ தஸ்ய, அதாவது பிரஹரணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவருடைய அந்த பிரபுவினுடைய பாஞ்சஜன்யமானது உங்களை காப்பாற்றட்டும் அர்த்தமாக இருக்கும். மேற்கொண்டு அந்த பாஞ்சஜன்யத்தை வர்ணிக்கிறார். யஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்ச தாரத்வம் பரிதிஷ்யதே சஹ அப்படின்னு அந்த சஹாக்கு இதெல்லாம் அன்வயம் பண்ணிக்கணும். யஸ்யன்றது எது சப்தம், யஹ யவ் ஏன்னு போகும், அதனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். எவருடைய, எதனுடைய, இந்த இடத்துல எந்த சங்கினுடைய. சம்ஸ்தானே, சம்ஸ்தானன்றது அவயவ, அதாவது கலெக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ். பொதுவாக இது ஆகாரத்துக்கு போகும். ஆக்கிருதி, ஆக்கிருத்தினா வடிவம். அந்த வடிவமானது பலதரப்பட்ட அவயவங்களுடைய ஒரு சேர்க்கை. அதனால உருவம், சம்ஸ்தானம்னா உருவம் வச்சுக்கலாம். சம்ஸ்தானேன்றது உருவத்தில், சப்தமி பக்தி ஏகவச்சனம். எதனுடைய இல்ல எந்த சங்கினுடைய உருவத்தில் சப்தே, சப்தேனா ஒலி, அதனுடைய சவுண்ட், அந்த சப்தத்திலும் தாரத்வம். தாரத்வம்னா பொதுவாக தாரம், தாரம்னா ஒரு ஷ்ரில், ஒரு ஒரு ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம், ஒரு ஒரு நல்ல ஒரு உறக்க இருக்கக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தம் இன்னொரு அர்த்தம் வந்து அந்த பிரணவத்தின் வடிவம்னு சுவாமி இந்த வியாக்கியானத்தில் எழுதுகிறார். ஸோ இது வந்து சம்பிரதாயமாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஸோ பிரணவம்ன்றது இப்போ சங்கு நம்ம பாவிச்சுக்கணும். சங்கு இமேஜின் பண்ணோம்னா அந்த எனக்குமோ அந்த பிரணவ தமிழில் எழுதிச்சு அந்த சங்கை பார்த்தா அந்த பிரணவத்தை வரைஞ்ச மாதிரி இருக்கு. அதனால சுவாமி இந்த மாதிரி போட்டுக்கலான்னு தோன்றது. மேற்கொண்டு வியாக்கியானங்கள் பார்க்கணும். ஸோ பிரணவத்தினுடைய தாரத்வம்னா பிரணவத்தினுடைய வடிவமும் சங்கை பார்த்தா சங்கினுடைய ஆகாரத்தை தெரியறது. பிரணவ சப்தமானது சங்கத்தினுடைய சப்தத்தில் தெரிகிறது இல்லை கேட்கிறதுன்னு இந்த இடத்துல பாவம். பரிதிருஷ்யத்தைன்றது காணப்படுகிறது. திருஷ்யத்தைன்றது பாசிவ் வாய்ஸ். பஷ்யதி திருஷ்யத்தை, பார்க்கப்படுகிறது இல்லை காணப்படுகிறது. பரிதிருஷ்யத்தைன்னு நன்றாக காணப்படுகிறது. ஸோ எஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்ச தாரத்வம் பரிதிருஷ்யத்தே பிரஹரணேந்திரஸ்ய பிரபோஹோ ச பாஞ்சஜன்யஹ வஹ பாத்து. எவருடைய எஸ்ய சம்ஸ்தானே உருவத்தில், சப்தேச்ச ஒலியிலும், தாரத்வம் பிரணவத்தினுடைய ஆகாரம் அல்லது அதனுடைய ஒரு சப்தமாக இருக்கக்கூடிய தன்மை, உறக்க இருக்கக்கூடிய தன்மை, அதுவும் பரிதிருஷ்யத்தின நன்றாக காணப்படுகின்றது, நன்றாக பார்க்கப்படுகின்றதோ பிரஹரணேந்திரஸ்ய, பிரஹரணானாம் இந்திரஹா தலைவன், ஆயுதங்களுடைய தலைவன். பிரஹரணம்னு ஆயுதம், அவைகளுடைய தலைவன் அவருடைய, அதாவது சுதர்ஷன அவருடைய பிரபோகோ, பிரபுவினுடைய சக பாஞ்சஜன்யக, அந்த பாஞ்சஜன்யமானது வஹ பாத்து உங்களை காப்பாற்றட்டும். யஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்ச தாரத்வம் பரிதிஷ்யதே பிரஹரணேந்திரஸ்ய பிரபோகோ ச பாஞ்சஜன்யக வஹ பாத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அண்மையும் அர்த்தம் ஆகிறது. குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.